రామాంజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహతస్థలితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే అఖిల గోణరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్వాంత తిగ్మాంశుజాలే నిరవతి కరుణాబ్ధౌ వేదచూడా గురో మే భవతు పరమభక్తి సర్వతంత్ర స్వతంత్రే శ్రీకృష్ణదేశీయ పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్ష్మణముదీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రషఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః. ఉత్తమమాన పురట్టాసి త్రివోణం ఎనుమ நாளே என்று ரொம்ப உயர்த்தியாக கொண்டாடி பேசின உத்தமமான ஒரு நல்ல நாள்ல சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்ற ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய பாக்கியத்தினுடைய பலன். புரட்டாசி திருவோணம் அதுல திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தவாடி தினம் அன்னைக்கே வேதாந்த தேசியன் அவதரிச்சிருக்கார். அதனால இது ரொம்ப உத்தமமாச்சு அப்படிங்கிறார். அவர் அவதரிச்சு செய்த காரியங்களை பார்த்தா ஒரு வருஷத்துல இருக்கிற 365 நாள்ல நமக்கு உத்தமமான நாள் எது அப்படின்னு கேட்டா 64 நாளைக்கு இல்லாத பெருமை இந்த ஒரு நாளைக்கு இருக்கு. ஏன்னா தேசிகன் இல்லாட்டா நம்ம சம்பிரதாயம் இல்லை, வைஷ்ணவத்துவம் இல்லை. அதனால எல்லாரும் பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலக்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தின பூதே பிராதுரபவஜகதி தைத்தரிப்பு கண்டா ஹந்த கவிதார்த்திக மிருகேந்திர குருமூர்த்தியா அப்படின்னு பிரதிவாரி பயங்கரம் அண்ணன் அருள் செய்கிறார். ஹந்த அப்படிங்கிறார், ஹந்தனா ஆச்சரியம், ஹந்தனா சந்தோஷம், இரண்டும் இருக்கு. இங்க ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஆச்சரியம் என்னன்னு கேட்டா பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார். ஸ்ரீ வேதாந்த தேசிகனாக திருவேங்கடமுடையானே வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு, என்ன ஆச்சரியம் அப்படின்னு. தேசிகனுடைய சக்தி எல்லாம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு ஹந்த அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ஹாஹா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்னா, பாத்ரபத மாசகத்தை விஷ்ணு விமலர்ஷே, இந்த பாத்ரபத மாசத்துல இந்த புரட்டாசி மாசத்துல விஷ்ணுனுடைய விமலமான நட்சத்திரம், பகவானுடைய நட்சத்திரத்துல திருவோணத்தில் அவதாரம். அதனால இப்படி ஒரு நட்சத்திரம் கிடைச்சதே அதே ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு தினம் கிடைச்சதே அதே ஒரு சந்தோஷம். தினத்துக்கு என்ன பெருமைன்னா வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தின பூதே, திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தவாரி உற்சவம், அவருடைய தினம் இது. அதனால நாளில் ஒரு நல்ல நட்சத்திரத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா, கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த தேசியின் ரூபத்துல கண்டா அவதாரம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது சந்தோஷத்தை சொல்ற. இருபது நாள் கழிச்சு அவதாரத்துக்கும் ஒரு சவண நட்சத்திரம், சிரவணா நட்சத்திரம், விஷ்ணு தேவதான்னு வேதம் சொல்றது. சிரவண நட்சத்திரத்துக்கு தேவதை விஷ்ணுவா, அப்படி விஷ்ணுவே தன்னுடைய நட்சத்திரத்திலேயே தானே வந்து அவதாரம் பண்ணா மாதிரி இல்லை, அவர் தான் அவதாரம் பண்ணியிருக்க. அதை காண்பிக்கிறதா இப்படி ஒரு தினம் அமைஞ்சிருக்கு. அதுவும் சுவாமி தேசிகன் 12 வருஷகாலம் கர்ப்பவாசம் பண்ணி அதுக்கப்புறம் பிறந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை முதல்ல பார்த்தோம். அந்த மாதிரி தேசிகனுடைய அவதாரத்தினாலே பெருமை பெற்ற ஒரு உத்தமமான ஒரு நாள். அது மாத்திரம் இல்லை, தேசிகனுடைய பிரபாவங்களையெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கும்படியாக அந்தந்த ஊரில் இன்னைக்கும் பல உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நாள். இன்னைக்கும் தேசிகனுடைய வைபவம் நிறைய நடக்கு, திருவேந்திபுரத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் இன்னும் பல திவ்ய தேசங்கள்லையும் உற்சவ வைபவங்கள் நமக்கு தேசிகள ஞாபகம் ஒருத்தர். இப்பவே நம்ம தேசிக திவ்ய சகசனத்துல ஸ்ரீ தேசிகளுடைய ஸ்தோத்திர பாடங்கள்லாம் பார்த்துன்னு வந்திருக்கோம். இது முடிஞ்ச உடனே அடுத்தது வாத கிரந்தம் வரப்போறது, சததூஷணி, அதுக்கப்புறம் தத்துவமுக்தா கலாபம். சததூஷணிங்கிறது வாத கிரந்தம், அதுக்கப்புறம் தத்துவமுக்தா கலாபம் அதெல்லாம் சாஸ்திர கிரந்தம். வாத கிரந்தம்னா அவளோட வாதம் பண்ணி நீ சொல்ற தப்பு இல்லை சாதிக்கிறது. தத்துவமுக்தா கலாபம் அப்படின்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துல என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியது. அதாவது தத்துவமுக்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் சர்வார்த்த சித்தின்னு பேர். அதுவும் தேசிகளே பண்ண வியாக்கியானம், சர்வார்த்த சித்தி எல்லா சித்திச்சுருமா. நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா அர்த்தங்களும் இந்த புஸ்தகத்துல சித்திச்சிடும். அதனால சர்வார்த்த சித்தி இந்த பெயர் வச்சிருக்க தேசிகனே. அப்படி வாத கிரந்தங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சாஸ்திர கிரந்தங்கள்லாம் நிறைய இருக்கு, எல்லாமே பின்னாடி வரப்போகுது. ரகசிய கிரந்தங்கள் இன்னும் சிலது வரப்போகுது, சில்லறை ரகசியம், அதுக்கப்புறம் ரகசிய திரைசாரம். அதே மாதிரி ரகசிய கிரந்தங்கள் தவிர வியாக்கியான கிரந்தங்கள் இன்னும் சிலது தேசிய வியாக்கியானமாக பண்ண கிரந்தங்கள், சதுஷ்டோகி பாஷ்யம், ஸ்தோத்ரத்ன பாஷ்யம், கத்யத்ரய பாஷ்யம், கீதார்த்த சங்கிரஹ ரக்ஷா, இந்த மாதிரி அதுக்கு வியாக்கியானமாக ஈஷாவாசிய உபனிஷத் பாஷ்யம் இதெல்லாம். இது தவிர ரக்ஷா கிரந்தங்கள் என்ன சொல்லுது வரப்போகுது, ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷா, சச்சரித்த ரக்ஷா. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை ரக்ஷா காப்பாற்றி கொடுக்கறதா. நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற வழக்கங்கள்லாம் சீனேஸ்வர சம்பிரதாயத்தில் நம்ம அனுஷ்டானத்தில் என்னென்ன நாம் வச்சுருக்கோமோ இது எல்லாமே சாஸ்திரியமானது. மனுஸ்மிருதி முதலான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் அதை சாதிக்கிறதா ரக்ஷா கிரந்தம் என்ன சில கிரந்தங்கள். இப்படி அநேக விதமான கிரந்தங்கள், ஒரு 120 கிரந்தம் பண்ணார் என்று மாத்திரம் இல்ல, 120 கிரந்தத்துல ஒன்னொன்னு எத்தனையோ விதமா இருக்கு. ஒரே மாதிரியான கிரந்தம் கிடையாது, ஒரே மாதிரி பண்ணி 120 பண்ணாங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் தமிழ் பாசுரங்கள், சிலதெல்லாம் காவியங்கள், இப்படி எத்தனையோ வித்தியாசம். ஒரு நாடகம் கூட பண்ணியிருக்கார், ஒரு பிராகிருத பாஷையில கூட ஒரு பண்ணியிருக்கார், மணிப்பிரவாதத்துல பலது சாய்ச்சிருக்கார், தமிழ்ல சாய்ச்சிருக்கார், சமஸ்கிருதத்துல சாய்ச்சிருக்கார். இப்படி எல்லாம் பார்த்தா இத்தனை கிரந்தங்கள் பண்ணது தேசிகன் எதுக்காக அப்படின்னு கேட்டா ஒருத்தையும் பாக்கி வைக்க கூடாதுங்கிறதுக்காக. சாம்ஸ்கிருதி பிராமணி பக்தி சமஜீவயாமாசை சேவியாய மங்களம். சமஸ்கிருதத்திலையும் திராவிடத்திலையும் அதாவது தமிழ்லையும் இல்லை, இது தவிர பல விதமாயும் யார் ஜனங்களை எல்லாம் உத்தரணம் பண்ணாரோ அவர்தான் சேவியார், அவரை தான் நம்ம சேவிக்கணும். ஏன்னா இது பிடிக்காது அது பிடிக்கும், சமஸ்கிருதமே வராது தமிழ் தான் வரும் அப்படின்னா தமிழ் பாசனம் இருக்கு. அந்த தமிழ் பாசனத்தையும் திருமந்திர சுருக்கு, துய சுருக்கு, சர்மசிவாப சுருக்கு, மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாமே இருக்கு. அதுலேயும் சரணாகதியை பற்றி விஸ்தாரமாக இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சமஸ்கிருதம் தெரியாது, தமிழும் தெரியாது, பிராகிருதம் தெரியும்னா அதுக்கு இருக்கு. இல்லை சாஸ்திரங்கள்லாம் பிடிக்கல, காவியம் தான் தெரியும்னா அதுக்கும் காவியங்கள்லாம் சாய்ச்சிருக்கேன், காவியங்கள்லாம் பிடிக்கல சாஸ்திரம் தான் வேணும் அப்படின்னா அப்போ சாஸ்திர கிரந்தங்களும் பண்ணியிருக்காரு. இப்படி எந்த ஜீவனுமே இனிமே பாக்கி இருக்கக்கூடாது, எல்லாரும் மோட்சத்துக்கு வந்தாகணும். அதான் ஓரன்றதானே அமையாது, ஒன்று போராதாங்கிறார், இத்தனை பண்ணணுமா ஒன்று போராதாங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால் மோட்சத்துக்கு போகிறதுக்கும் ஒன்று போகிறோம், ஆனால் பலவிதமாக ஜனங்கள் இருக்கு அப்படின்னாலும் பலது பண்ணியிருக்காரு. 108 திவ்யதேசமும் சேவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேவிக்கிறப்போ ஒரு ஆசைதான் காரணம். 108 திவ்யதேசமும் சேவிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வேறு நடக்குது. மோட்சம் கிடைக்கும் சொல்றது ஒரு விதத்துல வேடிக்கைது, ஏன்னா 108வது திவ்யதேசமே மோட்சம் தான் அது. 108வது பரமபதங்கிற திவ்யதேசம் தான், 107வது திருப்பாற்கடல், 106 திவ்யதேசம் வரைக்கும் தான் இந்த பூலோகத்துல இருக்கே, அப்புறம் 107வது திருப்பாற்கடல், 108 மோட்சம். அப்போ 106 சேவிச்சா அப்போ 107, 108 தானாக சேவிக்க முடியும், சேவி கொண்டு போக முடியும், பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறது. ஆனால் 106 திவ்ய தேசத்தையும் சேவித்ததாக மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த திவ்ய தேசத்தில் இருந்தாலுமே அது நம்மளை கடைசியில் மோட்சம் வரைக்கும் மெதுவாக கொண்டு விடும். சிப்பாயத்துல மூட்டி மூட்டியார சேவிக்கிறாங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனா சேவிக்கிறவா ஏன் சேவிக்கிறான், அது ஒரு ரசம், அதை அனுபவிக்கிறா. பல ஊர்ல பல விதமா பெருமாள் ஏற்றுக்கிறத அனுபவிக்கிறார். அந்த மாதிரிதான் தேசிகன் கிரந்தங்களும் 120 கிரந்தம் சாட்சியக்காரனா 120 கிரந்தத்தையும் சேவித்தாதான் அவன் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஓரொன்றுதானே அமையாதோ, ஒண்ணு இருந்தா போதும், ஏதாவது ஒரு கிரந்தம் இருந்தா போதும். காரணையில் வாழ்வார்க்கும் வானேர போமளவும் வாழ்வு. இந்த பூமியில சீதை கொண்டம் போறதுக்கு தேசியன் கிரந்தங்கள்ல ஒண்ணு இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஒண்ணுலயே சரணாகிதி வந்துடும், அந்த ஒண்ணுலயே பக்தி வந்து, அந்த ஒண்ணுலயே சரணாகிதி ஞானம் வந்து சரணாகிதி பண்ணி இவனுக்கு நல்ல நிதி கிடைக்கும், சந்தேகம் இல்லை. ஏன்னா இத்தனை கிரந்தங்கள் பண்ணது அத்தனை விதமான ஜனங்களுக்கும் மீண்டு போகணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கிறவா எல்லாமே தெரிஞ்சா இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். 106 திவ்ய தேசம் சேவிக்கிற மாதிரி நீதி 120 கிரந்தங்களையும் நல்லா சேவிச்சு சேவிச்சு அனுபவிக்கலாம், ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் அப்படிங்கிறது வந்தது. இப்ப நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தோத்திர கிரந்தம்ங்கிறது ஸ்தோத்திரமா சொல்றதுக்காக, ஸ்தோத்திர பாடம் அப்படின்னு பெயர், பாடம்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்துதி பண்ணணும். அது எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாது. பகவானை எப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வேற யாரோ ஒருத்தர் பண்ண ஸ்தோத்திரத்தை நம்ம படிச்சிடறோம், எடுத்து புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சிருந்தா அதை படிக்கிறோம். அதுதான் ஸ்தோத்திர பாடம் என்று பெயர். இப்போ படிச்சாலே போருமா, அதுலயே பெருமாளுக்கு திருப்தியாம், அதுலயே ஸ்துதி பண்ண மாதிரி நினைச்சு திருப்தி விட்டு பெருமாள் அனுகிரகம் பண்றாராம். ஏன்னா ஸ்தோத்திரம் கொண்ட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா என்ன, வேறு தண்டகம் இருக்கு, கம்பீரமா இருக்கு. அதை நாம சொல்லலாமே தவிர அந்த அர்த்தத்தை பூர்த்தியை தெரிஞ்சுக்க முடியாது. கஷ்டம், கஷ்டமான ஒரு ஸ்தோத்திரம் அது. அதே மாதிரி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு, எல்லாம் தேசிகன் எந்த அர்த்தத்தில் சாதிச்சார் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சுடாது. அர்த்தம் தெரியாட்டா கூட பொதுவா ஸ்தோத்திரங்கிறது லோகத்துல அர்த்தம் தெரிஞ்சு பண்றதுதான் ஸ்தோத்திரம் பெயர். ஸ்தோத்திரம்னா ஸ்துதின்னு அர்த்தம். ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அதோட அர்த்தம் தெரிஞ்சாதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனா இது ஸ்தோத்திர பாடம் அப்படின்னா அர்த்தம் தெரியாட்டா கூட அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சிடும், படிச்சுட்டா அது இதுக்கான பலன் வந்துடும். எல்லா ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு பலன் இருக்கும். படிச்சாலே அந்த பல. அப்ப நல்ல இதெல்லாம் இல்லாட்டா கூட அந்த புஸ்தகத்தை எடுத்து அதை படிக்காத கற்றுக் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா, வயசான அப்புறமாவது அது சொல்லட்டும் அண்ணா அப்படின்னு. அதுலயே 28 ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா அதுலயும் குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல விதமான திவ்ய தேசங்கள்ல ஆசிரிச்சிருக்கோம். அந்தந்த திவ்ய தேச பெருமாள் சேவிச்சு இந்த ஸ்தோத்திர பாடத்தை சொல்லலாம். இப்படிதான் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, நடுத்தரமா இருக்கு, 100 ஸ்லோகத்துல இருக்கு, 1000 ஸ்லோகத்துல இருக்கு, 10 ஸ்லோகத்துல இருக்கு, 8 ஸ்லோகத்துல இருக்கு, இப்படி பல விதமான ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. அது தவிர தமிழ் பிரபந்தங்கள் வேற, அதே மாதிரி சின்னதும் பெருசுமா தமிழ் பிரபந்தங்களும் நிறைய இருக்கு. அதனால இதுலயும் கூட ஏதாவது ஒண்ணு இருந்தா போறோம் மோட்சத்துக்கு. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சதா விசேஷம், பெருமாள் அனுபவிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் இருக்கக்கூடிய பெருமை என்னவோ அதை எடுத்து காமிக்கிற பரிணாமம் வந்துடும். வரதராஜன விசேஷம் மேகலை சஸ்திதியில் எப்படி அனுபவம், திருச்சின்ன மாலையில் எப்படி அனுபவம் அப்படின்னு உன்னோட நாம பார்க்கணும். அழகா அதுல இனிமே தொடர்ந்து பார்க்க போறோம். 77வது திருநாமத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கணும். ஜாதசாட்சியான காதா கிருதி ஞாச காதா விநாயகா அஷ்ட பஞ்சரசங்கிராஹி காதா கிருதி விசக்ஷணா வைஷ்ணவாவசிய தினச்சரியா கிரம விதாயக அப்படின்னு திருநாமம் வருது. திருச்சின்ன மாலை அருளை செய்த தேசியனை பத்தி போன திருநாமம் வந்தது. அது நாம அழகா பார்த்தோம் திருச்சின்னத்தினுடைய பெருமை, திருச்சின்ன மாலையினுடைய பெருமை, அது சொன்ன தேசியனுடைய பெருமை எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த பிரபந்தம் போ, துவாதசாட்சியான காதா துவாதசாட்சியானா பன்னிரு நாமம், எம்பெருமானுக்கு 12 திருநாமம் இருக்கு, கேசவ நாராயண மாதவ கோவிந்தன். இந்த 12 திருநாமத்தினுடைய பெருமையை சொல்ற மாதிரியும் அந்த 12 திருநாமம் உடைய 12 பெருமான் அவர்களுடைய ரூபத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிரபந்தம் பன்னிரு நாமம் என்று பெயர். நாம் எல்லாம் திருமணம் எடுத்துக்கும் போது துவாதச ஊர்தம் ஒன்றம் 12 திருமணம் எடுத்துக்கோம், வெற்றியிலிருந்து ஆரம்பிச்சு 12 திருமணம். அதுல ஒவ்வொரு திருமணக்கும் அந்த இடத்துல ஒவ்வொரு தேவத்தை இருக்காராம். அதாவது திருமாலே கேசவாதி ரூபத்தில் இருக்க, கேசவனாயின் நின்று கீழே திசையிலும் நெற்றியிலும், நெற்றியில் இருக்கார் அவர். அவர் உதரத்துல நாராயணன் இருக்கார், மார்பில மாதவன் இருக்கார். அப்படின்னு 12 திருமணம் எடுக்கும் போது 12 திருமணக்கும் 12 மூர்த்திகள் இருக்கா. அவளை சேவிக்கிறதா மந்திரம் சொல்லணும். அப்போ அவள் அந்த வீசு மூர்த்திகள் யாரு? கேசவன் நாராயண மாதவன் கோவிந்தன் யாரு? எந்த அவதாரம் இவர்கள்ட எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்ற மாதிரி இந்த பிரபந்தம் இருக்கு. பன்னிர நாமம் அப்படிங்கிறது எம்பெருமானிய வியூகம் நாலுக்கு தெரியும் நமக்கு. பரவாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ன நாலு வியூக அவதாரம். இந்த நாலுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து மூணு மூணு வந்துதான் இந்த 12 கேசவ பிரதான 12 யூகாவதாரம் என்ன பெயர். யூகாவதாரம், விபாவதாரம், அர்ச்சாவதாரம் அப்படின்னு இருக்க மாதிரி இது வியூகாவதாரம். எம்பெருமானே தானே தன்னை பிரிச்சுண்டு பக்தர்களுடைய ஞானத்தில் விஷயமாறானாம். பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன் இவெல்லாம் தியானத்துல விஷயம். நிறைய மகிழ்ச்சியில அவளை தியானம் பண்ணிட்டு இருக்க இப்போ. அதனால வியூகம் அப்படின்னா பிரிச்சின்னு அர்த்தம். பெருமானே தன் நாளா பிரிச்சு நாலு விதமான ரூபம் எடுத்துட்டு, நாலு விதமான ஆயுதங்கள் எடுத்துட்டு, நாலு விதமான திவ்ய சேவை கொடுத்துருக்கான். அதுல ஒரு நாலு பேர் தியானம் பண்ணிட்டு அவளுக்காக தான் அந்த ரூபம். நமக்கும் இந்த கேசவாதி நாமங்கள் ஆசிரமத்தில் இருக்கு, திருவண்ணு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் பாஞ்சராத்திரத்துல பல இடத்துல இருக்கு. அப்ப இந்த கேசவாதிகள்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா அது சொல்லணுங்கிறதுக்காக அவளை தியானம் பண்ற மாதிரி இந்த பன்னிரு நாமம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். இதுக்கு ஒரு தனி தனியே நல்லா இருக்கு. பன்னிரு நாமம் திருவத்தியூர் பரன் பாதம் என்று நன்னிற நாமம் படைதுக்கு யாவையும் நாமறியா தென்னந்தமிழ்த்துறை சீரார் கலித்துறை ஓதியின்தான் மின்னொரு நூலமர் வேங்கடநாதரம் தேசிகனே. திருவத்தியூர் பரன் பாதம், நம்ம எடுத்துக்கிற திருமணங்கிறது திருவத்தியூர் பரன் அப்படின்னா பேரன்களால வரதராஜ பெருமான் அவனுடைய பாதமா, அவனுடைய பாதத்தை நம்ம திருமணம் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா பாத ஆகாரத்துல ஏதோ எம்பெருமான் திருவடி மாதிரி அதே ஆகாரத்தை நம்ம வச்சுருக்கோம். நம்ம எடுக்கிற திருமணம் ஹரிபாத ஆகிருதி என்று பெயர். ஹரிபாதம் போல ஆகாரம், ஹரிபாதம் எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி எப்படி கீழே வளைஞ்சிருக்கோ அது மாதிரி வளைஞ்சி இருந்து மேலே போறது, அந்த மாதிரியான ஒரு ஆகாரத்தில் இருக்கு அந்த திருமணம். ஒரு ஒரு திருமணக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கும்போது கேசவன் நாராயண மாதவன் அவளுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுதான் இந்த பிரபந்தம். நன்னிற நாமம் படை திக்கு யாவையும் நாமறிய, அந்த கேசவாதி 12 ஜீவ மூர்த்திகள் அவளுடைய நாமம் அதாவது திருநாமம். அதுக்கப்புறம் படைனா அவள் ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஆயுதம் இருக்கு. திக்கு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு திசையில அதிர்ஷ்டாத அவள் இருக்கலாம். ஒருத்தர் கிழக்கு பக்கம் இருக்க, ஒருத்தர் மேற்கு பக்கம் இருக்கார் அப்படி. இந்த மாதிரி யாவையும் இந்த மாதிரி அவளை பத்தி என்னென்ன தகவல் உண்டோ, அவளுடைய திருநாமம் மாத்திரம் இல்லை அவளுடைய ஆயுதங்கள் எத்தனை கைகள் வச்சுருக்கார், எத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்கா, அதுல எந்த திக்குல இருக்காவா, எந்த திக்கு அதிஷ்டாரம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடிய பிரபந்தமா இது. நன்னிற நாமம் படை யாவையும் நாம் அறிய, நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ற இந்த பிரபந்தத்தை வச்சு பார்த்தா கட்டாயம் இதை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அத்தனை விசேஷமான தகவல்கள் இதுதான் இருக்கு, இறங்கியே கிடைக்காது. காஞ்சிராச ராகவத்துல கஷ்டப்பட்டு தெரிஞ்சா கிடைக்கும். முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பிறந்தே கூட போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேசிகனும் சாதிச்சதில் ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போடுமே. அதனால இதனுடைய கடைசி வெல்லும் கருத்தில் வைத்து பத்திக்கு உறுதுணை பன்னீரடாவும் பயில்பவர்க்கு முத்திக்கு மூலமெனவே ஒழிந்த இம்மூன்று நான்கும் தித்திக்கும் எங்கள் திருவத்தியூரரை சேர்பவர்க்கே. முத்திக்கு மூலமெனவேங்க, இது மோட்சத்துக்கு மூலமா இந்த பன்னீரடாமம் அப்படிங்கிறது. அதனால தேசிக நாளில் செய்த இந்த பிரபந்தத்தை திருமணத்துக்கு சொல்றது நல்லது, நல்லா அனுபவிக்கலாம். அப்ப மந்திரம் வேற மந்திரம் இருக்கு, இருந்தா கூட கேசவனாய் நின்று கீழே திசையிலும் வெற்றியிலும் அப்படிங்கிற மாதிரி வெற்றியில கேசவன் இருக்க அப்படின்னு அனுசந்தானம் பண்றதுக்கும் சௌரியமா இருக்கு. இன்னைக்கும் கூட இந்த பன்னீர் நாம வரும்போது அழகான ஒரு விஷயம் சொல்லணும். சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம் இன்னைக்கு பல இடங்கள்ல நடந்துருக்கு. ஒண்ணு திருவேந்திபுரத்துல, காஞ்சிபுரத்துல ரொம்ப விசேஷமாவே நடக்கிறது. அதுல கார்த்தால திருவேந்திபுரத்துல முதல் முதல்ல தேசிய நேழ கொண்டு ரொம்ப அழகா இருக்கும். கண்ணாடியில தேசிய நேழ்ருக்க அவருக்கு ரத்னாங்கி சேவை. அப்புறம் தேசிகன் மலைக்கு போய் ஹைகிரீவன மங்கள நாசனம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து தேவநாதன் மங்களாசனம் தாயார் மங்களாசனம் எல்லாம் நடக்கணும். அது கிரம உற்சவத்துல அது தேசிகன் வந்து மங்களாசாஸ்திரம் பண்ணி மரியாதை ஆற வரைக்கும் கதவு திறக்க மாட்டான். வேற யாருக்கும் சேவார்த்திகளுக்கு சேவையெல்லாம் கிடையாது. எத்தனை நாளையானாலும் தேசிகன் வந்தப்புறம் தான் எல்லாருக்குமே. அது மாத்திரம் இல்ல, தேசிகனே திருவாராதனம் பண்றதா ஐதிஷம். தேசிகனே திருவாராதனம் பண்ணி தேவநாதனுக்கு திருவாராதனம் பண்ணி தேசிகனுக்கு தீர்த்தம் சடாரி ஆகி அதுக்கப்புறம் கோஷ்டிக்கு தீர்த்தம் சடாரி. அவரே திருவாராதனம் பண்ணி அவருக்கு தான் முதல்ல கோஷ்டி தீர்த்தம். கோஷ்டியில் இருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற பேருக்கு தீர்த்தம். தாயார் சந்தியில அப்படிதான், அப்படி அழகா பெரியவர்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி நல்ல அழகான ஒரு ஏற்பாடு. முதல்ல ஹைகிரீவன் மலையில, மலையில ஹைகிரீவனை சேவிச்சுட்டு தேசிகன் இறங்கி வர ஹைகிரீவனுடைய பகுமானங்கள்லாம் வாங்கிடுச்சு. அப்ப மலையிலேருந்து தேசிகன் இறங்கி வரச்ச நாம சேவிக்கணுமா, அப்ப அந்த ஹைகிரீவன் அனுகிரகம் தேசிகன் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். அப்ப சேவிச்சா எல்லா பாவமே போயிடும் என்று சொல்ற வழக்கம். அது சரணாகதி பண்ற மாதிரியான சுவாமிகள் அதுல ரொம்ப ஈடுபட்டு இருக்கா. திருவேந்திபுரத்தில் எழுதியிருந்த சுவாமிகள்லாம் யாராவது சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா முதல்ல போய் தேசியை சேவிச்சுட்டுவான், மல உற்சவத்தை சேவிச்சுட்டுவான் அப்படின்னு. அது சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டானா, கார்த்தால முதல் முதல்ல தேசிகனை கண்ணாடியில ஏழை பண்ணி தேசிகன் அதுக்கப்புறம் தான் மலைக்கு போகணும், மலைக்கு ஏழை பண்ணும், அதுக்கப்புறம் தான் திருவாராதனெல்லாம் ஆகணும். இப்போ முதல்ல தேசியனுக்கு திருமண் காப்பு நடக்கும், திருமண் தேசியனுக்கு இடுவார், திருமண் எட்டு அவர் போறாராம். அப்போ இந்த பன்னீரநாமம் பாராயணம் உண்டு, பன்னீரநாமம் செய்விப்பார். அதுக்கப்புறம் தேசிகன் வந்து அனுஸ்தானங்கள்லாம் முடிச்சுட்டு போறது ஐதிக்கம். அதுக்காக வைணவ தினச்சரி அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு, அதை சொல்லுவார். வைஷ்ணவர்களுடைய தினச்சரி பிரபந்தம். இந்த ரெண்டு பிரபந்தமும் கார்த்தால முதல்ல சேவிவா சேவாகாலமா பாராயணம் நடக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் திருமணம் எட்டு முடிச்சு தேசிய வேண்டியிருந்து கிளம்பி மலைக்கு ஏழை பண்ணிட்டு போய் ஹைகிரிய மங்கள சாசனம் சித்திரஞ்சிறுகாலே பாசனம் எல்லாம் நடக்கும். அதனால தேசியனே என்ன காமிக்கிறான்னு உற்சவம் மூலம் தேசியனுக்கு திருமண் காப்பு நடக்கும்போது இந்த பன்னீர்நாமம் பாராயணம் நடக்குது. அதனால தேசியனே நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு. நாமளும் திருவன் காக்கும் போது திருவன் எட்டுக்கும் போது இந்த பண்டிகை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. துவாதசாக்கியான காத்தா கிருத்து ஆக பன்னீரநாமம் அப்படிங்கிற இந்த பிரபந்தத்தை அருள் செய்தவர் யூகாவதாரங்கள்ல நாலு வியூகா முக்கியம். பரவாசுதேவன், பிரஜுமன், சங்கர்ஷன், அனிருத்தன் அந்த நாலுலேருந்து பிரிஞ்சு வந்தது ஒன்று ஒன்றுலேருந்து மூணு மூணு வந்து இந்த 12 வியூகாவதாரம் வந்து அப்படின்னு தேசிகன் சாதிச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு பாத்திரம் மாத்திரம் மாதவ நாமம் பார்த்தோம்னா மாதவ நாமமும் மான் கதை நான் கும்மணி நிறமும் போது உரைப்படி ஏந்தி உரத்திடும் மேலுமல்ஜி போதலர் மாதுடன் புல்வீல் அன்பால் புகுந்தளிக்கும் தூதனும் நாதனும் ஆய தொல்லத்திகிரி சுடரே. எல்லாமே காஞ்சிபுரம் பேரலாளர் பெருமான் விஷயமா வரும் எல்லா பாட்டிலுமே. இந்த மாதவ நாமமும் மாதவன் அப்படின்னு திருநாமம், பெருமாளுடைய நிறம் என்னன்னு கேட்டா இந்திர நீல நிறத்துல இருக்காராம், அவருடைய ஆயுதங்கள் கையில நான்கு கதைகள் வச்சிருக்காராம், அவர் மேல் பக்கம் விஜய அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், அவர் நம்மளுடைய திருவார்புல திருவன் எட்டுக்கும் போது திருவார்புல எழுந்திருக்கார். இத்தனை தகவல் இந்த ஒரு பாட்டில் இருக்கு. அப்போ அவருடைய நிறம் என்ன, நாமம் என்ன, ஆயுதம் என்ன, அவருடைய திசை என்ன, அவருடைய ஸ்தானம் என்ன, உருது குன்றத்துல எந்த ஸ்தானத்துல இருக்காரு, அந்த மாதிரி எல்லா பாசுரத்திலையும் இருக்கு அப்படின்னு உத்தமமான ஒரு பிரபந்தம் இது. துவாதசாட்சியான காதா கிருது ஞாச காதா விசக்ஷணஹாம். அடுத்தது விதாயகா, ஞாச காதா விதாயகா. ஞாசகாதா அப்படின்னா அடைக்கல பத்து, ஞாசம்னா பரல்யாசம், பரல்யாசம்னா அடைக்கலம், அந்த அடைக்கலத்தை பத்தி அடைக்கல பத்து அப்படின்னு பிரபந்தம் வலிச்சது. இது ரொம்ப பிரசித்தமான ஒரு பிரபந்தம், தேசிய பிரபந்தம் பாராயணம் பண்ணச்சு முதல்ல அடைக்கல பத்து தான் பாராயணம் பண்ணுவான். எந்த ஊர்ல எந்த தேசத்திலேயோ இல்லை எந்த பாராயணத்திலேயோ தேசிய பிரபந்தம் பாராயணம் அப்படின்னா முதல்ல இதுதான் ஆரம்பம், அடைக்கல பத்து தான். இது தெரிஞ்சிக்காம இருக்கவே கூடாதுன்னு முன் காலத்துலலாம் உள்ள தொட்டு, அதாவது நம்மளுடைய கிரகங்கள்ல பெருமாள் திருவாராதனத்துக்காக நாம பண்ணக்கூடிய கலிகையோ இல்ல திருவாராதன பாத்திரங்கள் அதெல்லாமோ அதெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். நாம உபயோகிக்கிற பாத்திரங்களும் அந்த பாத்திரங்களையும் ஒண்ணு சேர்க்கக்கூடாது. இப்போ வைதிகமா நிறைய பேர் இப்படிதான் இருக்கா, ஆச்சாரமா நிறைய பேர் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுப்பா. பெருமாளுடைய பாத்திரங்கள்னு சிலது, நம்முடைய பாத்திரங்கள் என்ன சிலது, இது ரெண்டும் ஒண்ணு செய்யறாங்க. ஒண்ணு கொண்டு இடிச்சாலே தோஷம், இதை தொட்டு அதை தொட்டாலே தோஷம், கையில் மிக்கணும் நடுவில். நம்ம பாத்திரத்தை எடுத்தோன்னா நாம ஆச்சமணம் பண்ணோம்னா உடனே அடுத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா கையில மீண்டு போய் திருவாராதனம் பண்ணணும். நாம ஆச்சரணம் பண்ணிட்டு அப்படியே போய் விட தொடரக்கூடாது. அதுக்கெல்லாம் தேவ பாத்திரம் அப்படின்னு பெயர், இதெல்லாம் மனுஷ பாத்திரம் அப்படின்னு பெயர் இதுக்கு. அப்போ அத்தனை சுத்தியா இருக்கும் இன்னுக்குள்ள திருவாளி பாத்திரங்கள்லாம் கீழே இருக்காது. பெருமாள் பாத்திரம்லாம் அஞ்சு வச்சிரு உத்ரணி அதை மாத்திரம் சொல்லல, களி கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் உட்பட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக நம்ம எதுல சாதம் பண்றோமோ, அது எதுல ஜலம் தூங்கி வச்சுக்கிறோமோ, இது எல்லாமே மொத்தமுமே மேல ஒரு மோடையில தான் இருக்கும். அதெல்லாம் கீழே வைக்க மாட்டா, இந்த பாத்திரங்களோட சேர்த்து வைக்க மாட்டா, அது தனியா இருக்கிறோம் பெருமாளுடைய பாத்திரம் அப்படின்னு. அப்போ அவ்வளவு சுத்தமா உள்ள சீட்டோட அதெல்லாம் தொடக்கூடாது, விழுப்போட தொடக்கூடாது, கையில் மிக்காம தொடக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா பெருமாளுக்கு திருவாரணம் வந்துச்சு சுத்தமா தானே இருக்காங்க. அப்போ புதுசா ஒரு பையனோ இல்ல பொண்ணோ யாராவது கல்யாணம் ஆகி மாட்டு பொண்ணாத்துக்கு வரான்னு வச்சுக்கோம், அப்படி இல்ல கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை இன்னொருத்தராத்துக்கு போறான்னு வச்சுக்கோம், அவள் இந்த திருவாரம் பார்த்தவர்கள் தொடரலாமா தொடக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை வரும். அப்போ சமாச்சீனம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனா சில பேர் இந்த அடைக்கல பத்தும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொட சொல்லுவான். அதாவது அடைக்கல பத்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு யோகிதை கிடையாது. ஆனா சில இடத்துல இப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கா, அடைக்கல பத்தாவது தெரிஞ்சுக்கோ அப்பதான் பெருமாள் கிட்ட தொடர்றதுக்கான யோகியதை வரும். அப்படி நமக்கு நல்ல யோகியதையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் இது. முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளானர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திகிரி அருளானர்க்கு நான் அடைக்கலம் புகுந்தேன் அப்படின்னு வரும். எப்படிப்பட்ட காஞ்சிபுரம் அப்படின்னா முத்திதரு நகரேடில் முக்கியமாம் கச்சிதன்மேல், முத்திதரும் நகர் அப்படின்னா முக்தி க்ஷேத்திரம், அது ஏழு இருக்கான், சப்தமுக்தி கஷேத்திரங்கள். அந்த ஊருக்கு போனா மோட்சம் வரும், அந்த ஊர்ல இருந்து போயிட்டா மோட்சம் வரும். அயோத்தியா, மதுரா, மாசா, மாயா, காசி, காஞ்சி, ஹெவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதே முக்தி தாயகாக. அது புராண ஸ்லோகம். ஏழு முக்தி கஷேத்திரம் இருக்கு, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா என்று ஏழு. அதில் தேசியம் சொல்ற முக்திபுரம் நகர் ஏழில் முக்கியமாம் காஞ்சி தண்ணீர். இந்த ஏழு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு கேட்டா காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமா, ஏன்னா முக்தி நல்லா கிடைக்கும். இங்கதான் இதுதான் பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கு அப்படின்னால நோக்கம் கிடைக்கிறேன்னா அப்போ இதுதான் சிரேஷ்டம். அது மாத்திரம் இல்லை, எந்த ஊரானாலும் இது காஞ்சிபுரத்துக்கு சமமாகாது. பெருமாள் இருக்கப்படினாலையும் பாகவதர்கள் இருக்கப்படினாலையும் காசி முதலா நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கொவ்வா. காசி முதலான கஷேத்திரங்கள்லாம் கூட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய கட்சிக்கு ஒவ்வா, இதுக்கு சமமாகாது முக்தி கஷேத்திரங்கள்லாம் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி முத்திதரம் நகரேடில் முக்கியமாக கட்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேன், நான் போய் சரணாகிட்டு பண்றேன். ஏன் சரணாதி பண்றேன் அப்படின்னா பக்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல், பக்தி யோகங்கள்ல செய்ய முடியல எனக்கு. சாஸ்திரம் சொல்லபடி கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் பண்ணணும், அதெல்லாம் எதுக்கும் செய்யறதுக்கு துப்பு இல்லாதபடினால அதெல்லாம் விட்டுட்டு வேற வழி இல்லாமல் அகதிகனாக வேற கதி இல்லாதவனாக எம்பெருமான் திருடியில் சரணாகிதி பண்றேன். போய் சரணாகிதி பண்றதுக்கு ஒரு யோகியது வேணும்னா என்ன கேட்டா வேற எதுவும் பண்ண முடியல, அகதிகன் வரும் அனன்யகதித்துவம் வேணும், ஆத்தின் சின்னம் வேணும். பக்தி யோகங்கள்லாம் செய்யறதுக்கு என்னால முடியும் அப்படின்னா அப்ப அதுதான் செய்வா, நம்மளால முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுண்டு சரணாகிட்டு வரணுங்கிறது ஆரம்பிக்கும். அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பினான ஒழுங்கேன்னு கடைசியில முடிவுல வரும். அதாவது வேதத்தினுடைய அர்த்தம், ஒரு அஸ்திரம் எடுத்து ஒரு வில்லு எடுத்து அதிலிருந்து அம்பு போடுறவன் எப்படி அந்த லட்சியத்துக்கு கரெக்டா போடுவானோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கறதே ஒரு சரம், ஒரு அஸ்திரம். அத எம்பெருமான் கிட்ட செலுத்தணும், எம்பெருமான் தான் லட்சியம். அருள் வரதர் நிலை இலக்கில் வரதர் அப்படிங்கிற ஒரு லட்சியம், அதுல இந்த ஆத்மா அப்படிங்கறத செலுத்தி அதுல சேர்த்து விடணும், அதுதான் சரணாகதி. இது வேதமே இந்த விஷயத்த சொல்றது, இந்த உதாரணத்தை எடுத்து சொல்லி சொல்றது வேதம். அதனால அதையும் சுவாமி தேசியம் எடுத்து பத்தி விஷயங்கள்லாம் இந்த அடைக்கலத்துல சாய்ச்சிருக்க. ஞாசகாதா விதாயக அர்த்த பஞ்சக சங்கிராகி காதா கிருதி விசக்ஷணம். அடுத்தது அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரங்கள், அந்த பாசுரங்களை சொல்ல வல்லவர் அர்த்தம். சுவாமி தேசிய நருளை செய்த அர்த்த பஞ்சகம் என்று ஒரு பிரபந்தம் இருக்கு, அதை வச்சு இது வந்தது அர்த்த பஞ்சகம் அப்படி போடுவான். தமிழ்ல அர்த்த பஞ்சகத்தை அர்த்த பஞ்சகம் அப்படின்னு தமிழ்ல எழுதுவான். அர்த்த பஞ்சகம்னா அஞ்சு விஷயங்கள், இந்த அஞ்சு விஷயங்கள் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா, கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இந்த அஞ்சு விஷயம். அதனால இதுக்கு அர்த்த பஞ்சகம் தெரிஞ்சுக்காம இருக்கவே கூடாது. மாத்திரம் இல்ல, எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் இந்த அஞ்சு விஷயம் தான் இருக்கு. எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி, பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்தனஹா பிராப்தி உபாயம் பலம் தெய்வதா பிராப்தி விரோதியா வதந்தி சகல அவேதாக சேதிகாச புராணகாக. எல்லா வேதங்கள்லயும் இத்திஹாசங்கள்லயும் புராணங்கள்லயும் என்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னா அஞ்சு டாபிக்ல வந்துடும். ஒன்று பிராப்திய பிரம்மணோ ரூபம், நான் அடைய வேண்டிய பிரம்மம் பரபிரம்மம் அது எது எப்படி இருக்கும் என்று தெரிஞ்சுக்கிறது பிரம்மஸ்வரூபம். ரெண்டாவது பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மா, அதாவது ஜீவாத்மாவுடைய சுரூபம் அந்த போய் அடையிறோம், நான் அடையக்கூடிய இந்த ஜீவாத்மா இவனுடைய சுரூபம். பிராப்தி உபாயம், எப்படிமான அடைவதற்கான உபாயம் என்ன, எந்த வழி அப்படிங்கிறது மூணாவது விஷயம், சரணாகதி தான் உபாயம் அப்படிங்கிறது. நாலாவது பலம், சரணாகதி பண்ணி என்ன பலன் வேணும் அப்படிங்கிறத எந்திரமானை அடையணும், அதை பற்றி சொல்றது. அந்த அமுத்தி விரோதி, நாம எந்தமான அடையத்துக்கு விரோதியா இருக்கு. அது நாம செய்த பாப்பங்கள் புரிஞ்ச பாப்பங்கள். இந்த அஞ்சையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும், பிராப்தி விரோதி உட்பட அஞ்சையும் தெரிஞ்சுக்கணும். அதனால அர்த்தபஞ்சக அதிகாரம் ஒரு வளர்ச்சியை கிடைத்தார்கள். இந்த அர்த்தபஞ்சகத்துக்குனே ஒரு அதிகாரம் கழிச்சிருக்காங்க. அந்த தமிழ்லயே எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அர்த்தபஞ்சகம் அப்படின்னு பெயர் வச்சு தமிழ்லயே போகணுங்களா சாதிச்சிருக்காரு. அமலனவியாத சுடர் அளவில் ஆரமுதம் அமல ஒரு குணங்கள் அணி ஆயுதங்கள் அடியவர்கள் அமல வழியாத நகரம் அறிந்தெழுங்கா உடனெல்லாம் கமலையுடன் அரசாளும் கரிகிரிமேர் காவலனே. அமல அழியாத நகர், அழியாத நகர் சீவை குண்டம் அழிந்து எழும் காவுடன் அந்த சீவை குண்டமே நேரம் இங்க வந்துட்டான். ஏன் காஞ்சிபுரத்துல தோட்டத்தோடு கூட இங்க வந்தால் அந்த சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியம் பெருமாள்வாக இங்க பெருந்தேவி தாயாரும் பேரலாளர் பெருமாள்வாக சேகாதிக்கிறார் அப்படின்னு சொல்ற. இது பின் ரெண்டு வரி பேரலாள பெருமாள் பத்தி வரும், முன் ரெண்டு வரி இந்த அர்த்தத்தை பத்தி வரும். அர்த்த பஞ்சகத்துல அஞ்சு விஷயம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, இந்த அஞ்சு விஷயத்துக்கு பத்து பாட்டு, ஒன்னு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பாட்டு அப்படி வரும் கிட்டத்தட்ட. முதல் ரெண்டு பாசத்துல பிரம்மஸ்வரூபம் அப்படி, இந்த அஞ்சு விஷயத்தான் எல்லா பிரபந்தமும் சொல்றது. திருவாய்மொழி கூட இதுதான் சொல்றதாம், வேதமும் இது சொல்றது, இத்திகாசம் இதுதான் சொல்றது, புராணமும் இதுதான் சொல்றது. திருவாய்மொழிக்கு சொல்றதுங்கிறது தனியிலேயே இருக்கு, திருவாய்மொழி தனியிலேயே இருக்கு. மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கிய ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் கூறுகை இருக்கும். திருவாய்மொழி இந்த அஞ்சுதான் இருக்கு. பிரம்மம் அடைய வேண்டிய பிரம்மம் வெறி எப்படி இருக்கும், அடையக்கூடிய நாம் யார் எப்படி இருப்போம், இது ரெண்டாவது. மூணாவது அடைவதற்கான உபாயம், நாலாவது பலன், அஞ்சாவது விரோதி. நமக்கு எது விரோதியா இருந்தாலும் எத்தனை பாபம், பாபத்தை ஒழிக்கணும். அதனால் அதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற பாசுரத்தை அவளி செய்தவர் அப்படின்னு கருத்தம். அர்த்த பஞ்சக சங்கிராகி காதா கிருதி விசக்ஷணா. சங்கிராகி, சங்கிராகினா சுருக்கி சொல்லக்கூடிய அர்த்தம். அதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்த அர்த்த பஞ்சகத்தை பற்றி எழுதணும் அப்படின்னா 500 பக்கம் கூட எழுதுவார். அத்தனை விஷயம் அவருக்கு இருக்கிறியும், அத்தனை விஷயம் இருக்கு. பிராப்தியஸ்ய பிரம்மனோ ரூபம் அப்படின்னா பிரம்மத்தினுடைய சுரூபம் அப்படின்னா, இப்போ பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் எத்தனையோ இருக்கு. பிரம்மத்தையே பூர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியும்னா சீபாஷியங்கள்ல எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கா, எவ்வளோ சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கு பிரம்மஸ்வரூபத்தை பற்றி. இப்போ அதை பற்றியே சுவாமி தேசியம் எழுதலாம் அப்படின்னா 500 பாசத்துக்கு மேலே எழுதலாம். அது ஒன்றுக்கே அப்புறம் பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா அப்படின்னு ஜீவஸ்வரூபம் அப்படின்னா அதை பற்றி ஒரு 500 பக்கம் எழுதலாம். பிராப்தி உபாயம் அப்படின்னா கர்மயோக ஜானங்கள்லாம் உபாயம் இல்லை, சரணாயதி உபாயம் அப்படிங்கிறது விஸ்தாரமாக எழுதினா அது பெரிய பிரபந்தமாக, பெரிய புஸ்தகமாக. இந்த மாதிரி அர்த்தபஞ்சகத்தை பற்றி எழுதணும்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு புக்கம் பெரிய பெரிய பெரிய புஸ்தகமாகி அஞ்சு புஸ்தகம் வேணும், அந்த அளவு ஆயிடும். ஆனால் தேசியம் என்ன பண்ணான்னா சங்கிராகி, ரொம்ப சுருக்கிட்டேன். ரெண்டு பாசுரம், நாலு நாள், எட்டு வரி, எட்டு வரையில் ஒரு விஷயம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது எட்டு வரி. அர்த்த பஞ்சக சங்கிராகி, அர்த்த பஞ்சகத்தை சுருக்கி காதாக்கிறது விசக்ஷணா. அதை காதையில் பாட்டுகளில் அழகாக பாடும்படி பாசுரங்களில் அமைச்சு கொடுத்தவர். இதுதான் விசக்ஷணா அப்படின்னு போட்டிருக்காருங்க. விசக்ஷணா அப்படின்னா தேசியனால் தான் முடியுமா, அது அப்படி சுருக்கி கொடுக்கறதுக்கு இவ்வளவு தான் முடியும். அந்த மாதிரி தமிழ் பாசனங்கள்ல இத்தனை பெரிய விஷயத்த இத்தனை அழகா சுருக்கி கொடுக்கறதுக்கு இவரால் மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு அர்த்தம். இதுலயே அர்த்த பஞ்சகத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, எல்லா பாசுரத்திலயுமே இதுல பிராட்டிய விஷயத்துதான் தேசிய மங்களாசனம் பண்ற, பெருமாளின் பிராட்டியம். கமலையுடன் அரசாலும் கரிகிரிமேறு காவலனே, நலம் கொடுக்கும் திருவுடனே வல்லல் அருளாளர் என்னும் வாரணவர் பிரையவனே. நலம் கொடுக்கும் திருவுடனே அப்படிங்கிற தீவிரந்து திகழும் சீர் அத்திகிரி திருமானே அப்படிங்கிற. அப்படி எல்லா பாசுரத்திலுமே அந்த பெருந்தேவி தாயாரையும் அந்த பெருமாளையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இனி நாம பார்க்கலாம். ஏன்னா அர்த்தபஞ்சகத்துல பெருமாள் வந்து காப்பீசிமுன்னு முதல்ல இருக்கு. அப்போ வெறும் கிடையாது, பெருமாள் சிவப்பட்டியா இருக்காருங்கிறத காமிக்கலாம். அதுவும் காஞ்சிபுரம் பெருமாள் தாயார் விஷயமா இந்த பாசனம் இருக்கு அப்படின்னாலதான் நமக்கு தெரியல. காஞ்சிபுரத்துல ரெண்டு பேரும் புறப்பாடு இன்னைக்கு புரட்டாசி சிரவணத்திலேயே பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் இரட்டை புறப்பாடோட தேசியன் இருக்கிற இடத்துக்கு வர தேசியனுக்கு விடை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு காட்சி நடக்கும். அழகா இருக்கும். பொதுவா இப்படி அமையிறது கஷ்டம். இல்ல ஆழ்வார் ஆச்சாரியா திருச்சியிலிருந்து பெருமாள் தான் எழுவார், தாழ்வார் தாயார் எழ மாட்டார். ஆனா தேசிங்கன் சாத்த வரைக்கும் மாத்திரம் பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் பொறுப்பாடு மகாநதியில் வர அப்படினால அண்ணா வந்து தேசிகனுக்கு பகுமானங்கள் எல்லாம் பண்ணி அனுப்புற காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். மலைக்கு பெருமாள் எழுறதா, மலைக்கு தேசிகன் எழுறதா இருந்தா அப்ப அந்த நடாஜலம் மால் தோஷ்டி நடந்த இடம் காஷேபம் நடந்த இடம் இருக்கு அப்படின்னு எனக்கு சொன்னேன். மலையில காஞ்சிபுரம் மலையில அப்ப அங்க தேசியமே ஏழை பண்ணி அங்க எல்லா சோற்ற பாடங்களையும் சொல்லி கோஷ்டி விநியோகத்தோடு கூட அது ஒரு பக்கம் நாள். அதனால அர்த்தவந்தகன் சொல்லும் போதே தாயாரையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார் இல்லையா, அதை நான் பார்க்கலாம். பெருமாள் மாத்திரம் சொல்லல, பெருதேவி தாயாரையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார். பிரபத்திய சொல்லத்தையும் அப்படிதான் சொல்றாரு. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெரிய ரகசியம் ஒன்று இருக்குதுல்ல, பெரும் பெருமாளை நம்ம சொல்ல முடியாது. அவர் வெறும் பெருமாள் வந்து நமக்கு மோட்சம் கொடுக்கல, தாயாரோட சேர்த்து மோட்சம் கொடுக்குற அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு பெரிய விஷயமான அர்த்தபஞ்சகத்தை சுருக்கி பத்து பாசுரங்களில் அழகா பண்ணி கொடுத்தார் அப்படின்னா அது இவரால் மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அர்த்தபஞ்சக சங்கிராகி காதா கிருதி விசக்ஷணா 80வது திருநாமம். வைஷ்ணவ வசியக தினச்சரியாக்கிரம விதாயக. அடுத்த விஷயம் ஸ்ரீ வைணவ தினசரி அப்படின்னு ஒரு பிரபந்தம் தமிழ்ல தேசியம் பண்ணு, அதை சொல்லக்கூடிய திருநாமம் உண்டு. வைஷ்ணவ ஆவசியக தினச்சரியா கிரம விதாயகா, ஒரு வைஷ்ணவனுக்கு அவசியமான தினச்சரியாக்கிரமம் தினச்சரி அனுஷ்டானம் இந்த அனுஷ்டான கிரமத்தை சொல்லிக் கொடுத்தவர். என்ன அர்த்தம்? ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய அனுஷ்டானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்மீகங்கள்ல இருக்கு. தேசியன் வந்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ரட்சையை சாய்ச்சிருக்கார். பாஞ்சராத்திர ரட்சையில மூணு பாகம் இருக்கு, அதுல ஒரு பாகம் இதுதான். காத்தாலும் எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் ராத்திரி நாம தூங்க போற வரைக்கும் ஒரு வைஷ்ணவன் எப்படி நடந்துதான், அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவருடைய தினச்சரி இது சொல்லிக் கொடுக்கிறது. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரி அப்படின்ற அஞ்சா காலத்தை பிரிச்சுண்டு பஞ்சகால பிரக்கிரியோட இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அபிமானம் உபாதானம் வித்யா சுவாத்தியாயம் யோகம் இது பஞ்ச காலமா பிரிச்சுக்கணும். ஒரு நாள் ஒவ்வொரு வேலையிலையும் பகவானுக்காக அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண வேண்டி வரும். அப்படியே இருந்தா ஆனந்தமா இருந்தா அப்படி ஒரு தினசரி தினசரி இப்படி பண்ணாலும் பையனோட தினசரி இப்படி இருக்கணும் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு பிரபத்தம். இதுவும் ரொம்ப பெரிய விஷயம்தான். இதையும் நமக்காக சுருக்கி கொடுத்துருக்க தமிழ்காரர்களுக்காக, அதாவது தமிழ்ல ருசி இருக்கிறவாள் அவளுக்கும் இந்த விஷயம் தெரியணும். சாஸ்திரம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தமிழ்காரர்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபந்தத்தை தமிழ்ல பண்ணியிருக்க. இந்த பிரபந்தமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுவும் பாராயணத்தில் இருக்குன்னு சொன்னேன் நான். இதனுடைய ஒரு நடையே ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கும். மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவனடியினை பறிகொடு பருவுணல் அடியவர் பழமுறை அரியறி அரியறி அரியறி அரியே வினைவகையொழுகிய வெறி நிலை அடையும் நினைவுடை நிகழ்வுதிர் நிலை நலமணுகிட மனமுறைகிரி செய்கள் மகிழ்மறை நெறி குடு தனி முதலடியினை அடைபவர் தமரே அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு வரும். ஒரு தனி விதமான ஒரு பாசுரம். கரிகிரி மருவிய கரிய நடிகை வரலாறு பெருமாள் பத்தி தான் இந்த பிரபந்தமும் அமைஞ்சிருக்கு. தேவபெருமான் விஷயத்துல அநேக பிரபந்தங்கள் வந்திருக்கு. எப்படி திரியனிவன் தேவநாதன் விஷயமா 9 பிரபந்தம் இருக்கோ, அந்த தேவபெருமான் விஷயமா 7 பிரபந்தம் இருக்கு. அதில் வைணவ தினசரி ஒவ்வொரு பாசுரத்திலுமே அந்த தேவபெருமானுடைய ஒரு திருநாமம் வர மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும். அப்படி அதனால என்னன்னு கேட்டா, நம்மளுடைய வைணவ தினசரி அனுஷ்டானங்கள் எல்லாமே சிந்திரமான் திருவடியில நம்ம சமர்ப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிற மாதிரி இருக்கு. அதுவாக அந்த முதல் பாசுரத்திலேயே அந்த பாசுரத்தை தாண்டி போக முடியல. ஏன்னா முதல் பாசுரத்துல காத்தால இருந்து விடுறதே என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பம். இல்ல அரி அரி அரி அரி அரி அரி அரி ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும், ஹரிநாமத்தை சொல்லணும். முதல்ல எழுந்த உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் ஹரிநாமம், ஹரிநாம கீர்த்தம். அந்த ஹரிநாமத்தை சப்த கிருத்மகா 7 தினம் சொல்லணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றது. ஒரு நிர்பந்தம் இல்லை, எட்டாவது சொன்னா தப்பு அப்படின்னு கிடையாது. ஆனா ஒரு வழியில வரணும், ஒரு கிரமத்தில் வரணும் இல்லை. அதனால சப்த கிருத்மகா ஹரிஹி இது உச்சாரிய 7 தடவை ஹரி ஹரி ஹரி அப்படின்னு உச்சாரணம் பண்ணணும் என்று சொல்றது. அதை சொல்ற பாட்டு இது இந்த பாசம். அதான் கடைசியில் அரி அரி அரி அரி அரி அரி அரியன்னு வரும். அதுல வரியருளழி வழி மனம் வரும் உணர்வோடு கரிய மருவி கரியவன் அடியே நெய்யே. நான் முதல்ல எழுந்துக்கிறோம் இல்லையோ, எழுந்துக்கும் போது இருள் போய் வெளிச்சம் வந்துருக்குறான். காத்தாலும் எழுந்துக்கிறோம், இதுவரை ராத்திரி இருளா இருந்தது. இருள்லாம் நல்லா ஒழிஞ்சு போய் வெளிச்சம் வந்த காலத்துல நம்ம எழுந்து பெருமாள் சொல்றோம் அப்படிங்கும்போது இன்னொரு அர்த்தம் இருக்கு. நம்ம மனசுல இருக்கிற இருட்டு போய் நம்ம மனசுல வெளிச்சம் வந்த போது இந்த பெருமாள் திருநாம் ஹரி ஹரின்னு சொல்றோம். இருட்டு ராத்திரி வேலையில ஒரே இருட்டா இருக்கு தூங்குறோம் அப்படின்னும் போது வெளியிலதான் இருட்டுங்கிறது மாத்திரம் இல்லை, உள்ளயும் ஒரு இருட்டு இருக்கு. தூங்குற முடியும், நம்மளுடைய ஞானங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்க முடியும். தூக்கம் அப்படின்னாலே ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ உள்ளையும் ஞானம் அப்படிங்கிற வெளிச்சம் போய் அஜானம் அப்படிங்கிற ஒரு இருட்டு வந்து நம்ம மனசுக்குள்ள அதை சூழ்ந்து இருக்கிறபடினாதான் இருட்டு. மனசுக்குள்ளேயும் இருட்டு வெளியிலையும் இருக்கு, ரெண்டுமே இருட்டு இருக்கு. அப்போ இருட்டு போச்சு, காத்தால சூரியன் வந்தாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னா அப்போ வெளியிலையும் பொழுது விடிஞ்சாச்சு, உள்ளேயும் பொழுது விடிஞ்சாச்சு. வெளியே எழுந்துட்டான் அப்படின்னா உண்மை ஞானம் வந்துடும். வெளியிலையும் இருட்டு போற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க அஜானம் அப்படிங்கிற இருட்டு போதும். அப்போ இவனுக்கு ஞானம் வந்துருக்கு, அது ஒரு வெளிச்சம் வர மாதிரி ஞானம் அப்படிங்கிறது இவனுக்கு வந்துருக்கான். அதனால வரி இருள் அழிவடி மனம் வரும் உணர்வோடு கருகி மருவிய கரியவன் அடியினை பறிவோடு பரவுனால் அடியவர் பழவுடை. அப்படி அந்த கரிகிரி மேல இருக்கக்கூடிய இந்திரமாண்டிய திருவடியில யார் ரொம்ப ஈடுபட்டு இருக்காரோ அந்த அடியவர்களான பக்தர்கள் அவர்கள்லாம் பழ உரை, அவர்கள்லாம் ரொம்ப அனாதிகாலமாக சொல்லி வந்துருக்கிற விஷயம் இது ஹரி ஹரி ஹரி ஹரி அப்படிங்கிறது. ஆண்டாள் கூட சிறுப்பாவில் அழகாரோடு செய்தல் இல்லையா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரவும் உள்ளமும் புகுந்து குளிர்ந்தேடோ ரெம்பாவாய் அப்படிங்கிறது. முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அவன் மெதுவா எழுந்துக்கிறவன் காரணத்தால ஹரி என்ற பெயரவும் ஹரி அப்படின்னு சொல்றாளா. அவன் எழுந்துக்கிறதும் இல்ல, ஆனா ஹரிநாமத்தை சொல்லிச்சு பேர் அறவங்க. பேர் அறவம்னா ரெண்டு அர்த்தம், ஒண்ணு பெரிய அறவம், ரொம்ப பெரிய சப்தம் சொல்றான், பக்கத்து இருக்கான்லாம் கேட்க முடியாது, அவன் காதலையும் விழுந்து அவனையும் குழு வைக்கணும் அப்படியா. இன்னொரு அர்த்தம் ஹரி என்ற பேர் அறவம், ஹரி என்கிற திருநாமத்தினுடைய சப்தம். பேர் அப்படின்னா திருநாமம்னா நாமம், ஹரியனுடைய ஹரியங்கிற அவதாரம் தான் கஜேந்திர மோட்சம் பெருமாளுக்கு, ஆணைக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள் இந்த ஹரி அவதார பெருமாள் தான் அப்படின்னு பாகவதத்தில் வரும். அப்போ ஹரியை பத்தி தெரியாட்டா கூட ஹரி என்கிற நாமம் இருக்கும் இல்லையோ, அதை சொல்லி அதுவே உள்ள குழு இருந்து அதே மனசுல புகுந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு வரும். அதனால நம்ம மனசுல இருக்கிற இருட்டு போய் வெளிச்சம் வந்துருக்கோங்கிறதுக்கு அடையாளமே இந்த ஹரிநாமம் தான். உள்ளுக்குள்ள பகவானே இருக்க மனசுக்குள்ள பேசிக்கனே யோகத்துல பின்னாடி ஒரு விஷயம் சொல்ற, ராத்திரி படுத்துக்கும் போது கடைசியா பெருமாள் நினைச்சு படுத்துக்கணுமா, படுத்தா மறுநாள் காத்தால இருந்த உடனே இந்த பெருமாளுடைய நினைவு வரும் அப்படிங்கிறார். எப்படின்னா ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லிருக்க அவர், ஒரு சிவரில் ஒரு சித்திரம் எழுதினா, எழுதிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, இருட்டாயிடுது. அப்ப என்ன கேட்டா அந்த சித்திரம் தெரியுது, அதுக்கு ஏதாவது விளக்கு கொண்டு வந்தானா அந்த சித்திரம் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம மனசு அப்படிங்கிற சிவரில் பெருமாள் அப்படிங்கிற சித்திரத்தை நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். ஆத்தி தூங்கும்போது அந்த பெருமாளையும் நினைச்சோம்னா மனசுல அந்த பெருமாளுங்கிற சித்திரத்தை வரைஞ்சிருக்கும். அப்புறம் தூக்கம் வந்துருக்கும் அப்படின்னா அந்த கரண்ட் கட்டான மாதிரி, அப்ப அந்த சித்திரம் தெரியாது, சித்திரம் போயிட்டுங்கிறது கிடையாது. தேசியம் பண்ற யுக்தி இது, நம்ம மனசுல இருந்து பகவான் ஹரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா ராத்திரி படுத்துக்கும் போதும் ஹரி இருக்காரு, காத்தால இருந்துக்கும் போதும் ஹரி ஹரின்னு சொல்றான், அப்பவும் பகவான் ஹரி இருக்கார். நடுவுல என்ன கேட்டா நடுவுலையும் இருக்காரு பெருமாள் மனசுல, ஆனா தெரிய மாட்டேன். எப்படின்னா இருட்டுல சித்திரம் தெரியாத மாதிரி, இருட்டுல சித்திரம் தெரியாது. அது மாதிரி நமக்கு ஞானம் இல்லாததுனால அவர் தெரிய மாட்டாரு, தவிர அவர் இருக்கார். அப்ப காத்தால இருந்தோடனே ஹரி ஹரி அப்படின்னா உடனே அவருடைய ஸ்மரணம் வரும், மனசா அந்த சித்திரம் இருக்கும். அப்ப அந்த யோகம் தியானங்கிறது ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ரீதியில பரியொரு பறவு நல் அடியவர் பழவுரை, நல்லடியவர் பழவுரை அப்படிங்கிற இந்த முனிவர்கள் யோகிக்கணும். வெள்ளை இருந்து அரியன்ற பேரரும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அது உன்னுடைய மனசுக்குள்ள புகுந்து உன குளிர் கிளையாம் கேட்க, நீ எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு திருப்ப அவர் எழுப்புறார். ஹரிநாமங்கிறது மனசுக்குள்ள புகுந்து குளிர் இருக்கிறதா, சந்தோஷப்படுத்துறதா, தாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறதா. அப்படி ஹரிநாமத்து சரணம் எழுந்துக்கும் போது அப்படின்னு ஆரோக்கியம் வரல் பார்க்கலாம். ஆனா இந்த வைணவ தினத்தை பார்க்கறவும் எப்படி நடந்துகளும் அப்படிங்கறத சொல்றதும் அஞ்சு அஞ்சு பாகமா பிரிச்சுக்கணும் ஒரு நாள் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு பாகத்துக்கும் ரெண்டு ரெண்டு பாட்டு. அப்ப அஞ்சு பாகமா பிரிச்சுட்டா அஞ்சு ரெண்டு ரெண்டு பத்து பாட்டு முதல்ல அதிகமாக சின்ன பெயர் அதிகமான பெருமாள் கிட்ட வச்சு சரணாகி பண்ணி அனுஷ்டானம் பண்ண போக முடியாது. அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா குளிக்காம அனுஷ்டானம் பண்ண முடியாது, குளிக்கணும் அப்படின்னா சந்திக்காம குளிக்க முடியாது, பரிசேக்கணும் அப்படின்னா எழுதிக்காம பரிசேக்க முடியாது. அதனால இந்த அதிகம் எழுதுகிறதுல இருந்து ஆரம்பம் எல்லாமே அதுல அதை உத்தேசிச்சு பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றதை உத்தேசிச்சு இதெல்லாம் செய்யறதுனால எல்லாம் அபிமானத்துக்கு சேர்த்துக்கலாம். ஆனா முதல்ல அபிமானம், அடுத்தது உபாதானம் அப்படின்னா பெருமாளுக்காக புஷ்பங்கள் ஆராதனத்துக்கு புஷ்பங்கள் முதல்ல அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு உபாதானம். அடுத்தது இத்யா அப்படின்னா ஆராதனம், அடுத்தது சுவாத்தியாயம் அப்படின்னா திருவாராதனம் முடிஞ்சு சாத்தப்புறம் சுவாத்தியாயம் அப்படின்னா ராமாயண பாராயணம் வேத பாராயணம் முதலாம் பண்ணிட்டு இங்கே காலத்தை கழிக்கிறதுக்கு சுவாத்தியாயம். யோகம் அப்படிங்கிறது ராத்திரி படுத்துக்கு போக முன்னாடி எம்பெருமான குறிச்சு தியானம் பண்றதுக்கு யோகம் சொல்லுங்க. இப்படி அஞ்சு நிச்சயம் மரணமா இல்ல அஞ்சு பண்ற அளவுக்கு பஞ்சகால பராயணா அப்படின்ற ஆச்சாரியெல்லாம் அப்படிதான் இருக்கா, இன்னும் அஞ்சு காலமும் தவறாம செஞ்சுட்டு இருக்கோ பஞ்சகால பராயணா அப்படின்னு சொல்றேன். அப்போ ரொம்ப பெரிய மகான்கள்னா அத எப்படி இந்த காலத்தை வீணாக்காமல் ஒரு நாள்ல இந்த அஞ்சா பிரிச்சுண்டு இதெல்லாம் அழகா செய்வா. சாதாரணமானவா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு வைணவ தினசரியே பண்றேன். யாரா இருந்தாலும் இந்த புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், வைணவ தினசரி பாராயணம் பண்ணி பார்த்து அதை அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தாலே போருமா. இப்போ வைணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சிடும், அதனால எல்லாருமே இருக்கலாம். இப்படி கடைசி பாட்டுல கருகிய ஒரு திகழ் கருகிரி அரியே அப்படின்னு முடியுது. தெரியுதா ரொம்ப கருத்தவர்களா இருக்கக்கூடிய எம்பெருமான் அத்திகை பெருமான் பேரவர்களாக, அதனால அவன்கிட்ட தியானம் பண்ணும்போது அவனே மனசுக்குள்ள நினைச்சு கண்ணில் தினம் கொட்ட கொட்ட கொட்ட உடம்பெல்லாம் தேகங்கள்லாம் மயில் குறிச்சதே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிற நிலையே சொல்லணும் தியானம் குறி. அதை இந்த பாட்டில் கடைசி பாட்டில் சொல்லி மே 10 பாட்டில் அழகா வைணவ தினசரி அப்படின்னு சொல்லியிருக்கு. வைஷ்ணவ ஆவசியக தினச்சரியாக்கிரம விதாயக, வைஷ்ணவன் அவசியம் இருக்கணும், வைஷ்ணவர்களுக்கு மாத்திரம்தான் இது, அதுவும் வைஷ்ணவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நித்திய காலத்தை அவஞ்சியமாக கழிக்கணும் தோஷம் இல்லாமல். அந்த சரணாகிதியா பண்ணிட்டேன், எனக்கு தான் சமாசியனா ஆயிடுச்சு, எனக்கு தான் மரணா எனக்கு சமாசியனா எடுத்து, எனக்கு சரணாகிதி ஆயிடுச்சு, எனக்கு என்ன கவலை எல்லாம் பேசக்கூடாதான். அவசியக வைஷ்ணவம் அவசியம் இந்த தினசரி படி நடத்தணும். ஒரு வைஷ்ணவ வாழ்வு வாழணுமே தவிர சாதாரண வாழ்வு வாழக்கூடாது. சுவாசன பரிநாசம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்பப்போ வரும். எப்போ ஒரு நாள் சுவாசனம் நடக்கிறது, இன்னைக்கோ ஒரு நாள் பரிநாசம் நடக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம 100 வருஷம், அந்த 100 வருஷம் ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாள்ல ஒரு அரை மணியில சுவாசனம் முடிய போகுது, ஒரு நாள்ல ஒரு காமணியில பரிநாசம் முடிஞ்சிட்டு போகுது. பாக்கி என்ன என்ன வைஷ்ணவனுக்கு சுவாசன பரிநாசம் தான் முடிச்சு மொழி வச்சாங்கிறது கிடையாது. வைஷ்ணவன் எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கிரியும் எல்லாத்துலேயும் வைஷ்ணவத்துவம் தெரியணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சுவாமி தேசியம் அருளிச்சி இந்த பிரபந்தம், இந்த வைணவ தினச்சரி அப்படிங்கிற பிரபந்தம். ஆக இப்போ முன்னாடி சோத்தவாரங்கள் சொல்லி பார்த்தா மாதிரி தமிழ் பிரபந்தங்கள் சிலது, அதனுடைய விசேஷங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து வருவோம். அடுத்து ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மி கிருத்து அப்படிங்கிறத தொடங்கி அடுத்து வேற பார்க்கலாம். 80 திருநாமங்கள் இதுவரை ஆயிருக்கு. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.